ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் நல்லதும் வரும் கெட்டதும் வரும், அது சகஜம்தான். அதுக்காக உண்மையை மட்டும் மறைக்கக்கூடாது. உண்மையை சொல்கிறதுனால எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக்கிற சக்தி கடவுள் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். உண்மை சொல்ல வருவாயா, போராடும் நியாயம் சாட்சி சொல்லி போவாயா, மேகங்கள் கலையலாம் வானமே கலையுமா, உள்ளங்கள் கலங்கலாம் உண்மையே பூங்காற்றே கொஞ்சம் உண்மை சொல்ல வருவாயா, போராடும் நியாயம் சாட்சி சொல்லி போவாயா. சாட்சி சொல்லி போவாயா.